நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நீதானே என் கோயில் உன்னாதம், என்னாவில் ஊர்வலம் போம் பூந்தேரில். நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. மனதில் ஒன்று விழுந்ததமா, விழுந்தது பூவாய் எழுந்ததம்மா. கனவில் ஒன்று தெரிந்ததமா, கைகளில் வந்தே புரிந்ததம்மா. நான் அறியாத உலகினை பார்த்தேன், நான் தெரியாத உறவினில் சேர்ந்தேன். எனக்கோர் கீதை உன் மனமே, படிப்பேன் நானும் தினம் தினமே. பரவசமானே அன்பே, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நீதானே என் கோயில் உன்னாதம்,